இனுக்கெடுத்து பூவை முடிஞ்சு வந்த புது பொண்ணே, மாலை எடுத்து வந்த சூடி ரசிக்க வந்த மாமன் நான் தானே. எடுத்து பூவை முடிஞ்சு வந்த புது பொண்ணே, மலை எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த எடுத்து பூவை முடிஞ்சு வந்த புது பொண்ணே, எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த தூக்கி இழுக்குது ஏண்டி நமக்குள்ள வழக்கு, சேர்ந்து படுத்து தான் பேசி முடிச்சதும் வெளுத்து போச்சுது கழுத்து. அத்தனையும் மொத்தத்துல அள்ளி எடுப்பே, அப்புறமா மத்ததெல்லாம் கேட்டு ரசிப்பே. ஏறனா இறங்காது மனசுதான் கறங்காது. எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த மாமன் நான் தானே, சிவி சினுக்கெடுத்து பூவை முடிஞ்சு வந்த புது பொண்ணே. மாப்பிள்ள கையால மாலை